రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథశ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణలెండ్రుం అరుమరైహందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணுமினத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் శ్రీమన్నాథ మునీంద్ర వంశయతి రాడద్ధీందు తత్ప్రేరిత శ్రీమచ్చీ కురుకేశ క్లిప్త సటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతి శిర సూర్యుక్త ధారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంత లక్షణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమానాన శ్రీమన్నారాయణన్ தன்னிட ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்கு சுலபனாக பக்தர்களுக்கு வசப்பட்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். ஸ்ரேஷ்ட வசியக தன்னுடைய பக்தர்களுக்கு தான் வசப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் எட்டாம்பத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே முதல் திருவாய்வழி தேவிமாராவர் என்பதிலே நாம் பார்த்தபோது எம்பெருமான் திதிர்க்ஷாயாம் திருஷ்யா அவனை காண வேணும் என்று ஆசைப்பட்டால் அவனை காணலாம், அந்த அளவு பக்தர்களுக்கு வசப்படுபவன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இப்பொழுது நாம் இரண்டாம் திருவாய்மொழி பார்க்க போகிறோம். நங்கள் வரிவளை ஆயங்கோளோ ஆயங்காலோ என்பதாக இதில் எம்பெருமான் அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அடையத்தக்கவன் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்றார். பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பார்க்கத்தக்கவன், அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அடையத்தக்கவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி முறையிலே அவனை நாம் பார்க்க முடியும், அவனை நாம் அடைய முடியும் முதலான முறையிலே பார்த்தால் தன்னுடைய பக்தர்களுக்காக அவன் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன், அவர்களுக்கு சேவை தரக்கூடியவன், அவருடைய கைங்கத்தை கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் முதலானதெல்லாம் எம்பெருமானுடைய குணங்களாக தெரிகிறபடினாலே இந்த எட்டாவது பத்திலே சிரேஷ்ட வசியா தன்னுடைய பக்தர்களுக்கு வசப்படக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். இதிலே ஆச்சரியமாக போன திருவாய்மொழியிலே, அதாவது முதல் திருவாய்மொழியை நாம் பார்க்கும்பொழுது காணுமாறு அருளாய், உன்னை காணுமாறு அருளாய் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். காவியே, அமுதே, அலைக்கடல் கடைந்த அப்பனே, காணுமாறு அருளாய், நீ அனுகிரகம் செய்ய வேணும். நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இப்படியே என்னுடைய காலம் போய்விட வேண்டாமா, போய்விட வேண்டுமா? உன்னுடைய சேவை எனக்கு கிடைக்காதா? உன்னை கண்ணாலே நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்ற. அதற்காக கதறி எம்பெருமானை கூப்பிடுகிறார். இன்னும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நான் பார்த்தோம், எம்பெருமானை கதறி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ரீதியிலே. ஆவியே, அமுதே, அலைகடல் கடைந்த அப்பனே அப்படிலாம் சொல்ற மாதிரி எல்லா பாசுரத்திலுமே வருகிறது. இங்கே ஆழ்வார் அவருடைய மனசுல எம்பெருமான் நிறைந்து இருந்தாலும் அது போராது, அவருடைய கண்ணிலும் எம்பெருமானே நிறைந்து இருக்க வேண்டும், எம்பெருமானையே பார்க்க வேண்டும், ஏழுலகம் படைத்தவனான எம்பெருமானை பார்க்க வேண்டும், இந்த உலக ரூபத்திலே எம்பெருமானை பார்த்தால் போராது, ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கிறானோ அந்த சேவையிலே அவனை சேவிக்க வேண்டும், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு காணுமாறு நீயே அருள் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். அதே விஷயம்தான் இப்பொழுதும் தொடர்ந்து வரப்போகிறது. அதாவது எம்பெருமானை பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு துக்கம், அந்த துக்கம் ரொம்ப அதிகமாகி அதிகமாகி அதையே தொடர்ந்து மறுபடியும் அதே விஷயத்தை திருப்பி சொல்கிறார், திருப்பி எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் என்பதாக வரவேணும். ஆனால் போன திருவாய்மொழிக்கும் இப்பொழுது நங்கள் வரிவளை என்கிற திருவாய்மொழிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்று கேட்டால், விஷயம் ஒன்றுதான், எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையிலே இருக்கிறார் ஆழ்வார். அதனால அந்த ஒரு துக்கத்திலே எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே எம்பெருமானை கூப்பிடும் நிலையிலே இருக்கிறார் அப்படிங்கறத விஷயம். ஆனால் போன திருவாய்மொழியானது சுவாபதேசமாக வருகிறது, இந்த திருவாய்மொழி அந்யாபதேசமாக வருகிறது. அதாவது ஒரு பிராட்டியினுடைய நிலையிலே அருளி செய்கிறார். சுவாபதேசம்னா ஆழ்வார் தாமான நிலையிலே அருளி செய்கிறார். போன திருவாய்மொழியிலே பார்த்தோம், இப்பொழுது நாயிகா பாவத்திலே இப்பொழுது ஆழ்வார் இருக்கிறார். ஒரு பிராட்டியினுடைய நிலையிலே இப்பொழுது அருளி செய்கிறார். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி வியசனம் உருகி எம்பெருமானோட கலந்து பிறந்த பிராட்டியாய் காண வேண்டும் என்று கூப்பிடுகிறார் அப்படின்னு சுருக்கமாக அவதாரியை சாதிக்கிறார். இப்பவும் காண வேண்டும் என்று கூப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான். ஆனால் எம்பெருமானோட கலந்து பிரிந்த பிராட்டியாய் ஆழ்வார் இப்பொழுது ஆழ்வாராக இல்லாமல் பிராட்டியாக இருக்கிறார். பிராட்டியாய்னா பிராட்டியினுடைய நிலையிலே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி பிள்ளாம் சாதிக்கிற வழக்கம் இல்லையா, எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி என்பதாக ஆரம்பிப்பார் இல்லையா. அந்த ரீதியிலே பெருமானோட கலந்து பிரிந்த ஒரு பிராட்டி ஆனார், அவருக்கு துக்கம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய நிலையிலே இப்பொழுது ஆழ்வார் இருக்கப்படினாலே அவர் மறுபடியும் அந்த வியசனம் அதிகமாக அதிகமாக அதிலே பிராட்டியின் நிலையிலே அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் இந்த திருவாய்மொழியிலே இங்கே இருக்கின்றன. இந்த திருவாய்மொழியிலே தன்னுடைய தோழிகளோடு இந்த பிராட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, தோழிமார்களோடு. அதுல நாயிகா பாவத்திலே பலவிதம் நம்ம பார்த்திருக்கோம், அன்னையர் பாசுரம், தோழியர் பாசுரம், இப்படி எல்லாம் பலவிதம் பார்க்கிறோம். இப்ப தோழியரோடு நாயிகையானவர் அருளி செய்கிறார் அப்படின்னு இந்த திருவாய்மொழியில அதான் வந்திருக்கு. ஏன் இப்படி அமைக்கிறார் அப்படின்னா, அந்த தோழிமார்கள் எல்லாம் இந்த நாயகியிடம் கேட்கிறார்களாம், உனக்கு என்ன கஷ்டம், எதனாலே நீ இப்படி கஷ்டத்திலே வருத்தத்திலே நீ முழுகி இருக்கிறாயே, உனக்கு என்ன கஷ்டம் என்பதாக கேட்கிறார்கள். அப்போது நாயகியை சொல்கிறாள், எனக்கு என்ன கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா, நான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் ஒரு கஷ்டம் இருக்கதானே இருக்கும், அந்த கஷ்டத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னா. அப்ப தோழிமார்கள் கேட்கிறார்கள், நீ ஆசைப்பட்டது எது கிடைக்கவில்லை, எந்த நாயகன் உனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா, நீ ஆசைப்பட்டு கூட ஒரு நாயகன் கிடைக்காமல் இருப்பானா, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய குணத்துக்கும் தோற்று நாயகன் தானாக வர வேண்டாமோ, ஸ்ரீவைகுண்டநாதனான சர்வேஸ்வரனும் கூட தானாக ஓடி வந்து விடுவானே உன் அழகுக்கு தோற்று. பிள்ளான் சாதிக்கிறார், ஸ்ரீவைகுண்டநாதனான சர்வேஸ்வரனும் உன்னுடைய கடாட்ச லட்சியமாய் பெறுவதுதான் என்று ஆசைப்பட வேண்டும்படியான வடிவை உடைய நீ ஆசைப்படுவதற்கு ஈடாய் இருப்பது ஒரு விஷயம் உண்டோ? நீர் ஆசைப்பட்ட விஷயம் எது என்றும் உனக்கு சொல்லுகிற அவசாதம் எது என்றும் இவருடைய தோழிமார்கள் கேட்க அப்படின்னு. நான் சாட்சாத்து சேவை கொண்ட நாதனே உன்னுடைய கடாட்சத்துக்கு விஷயமானு ஆசைப்படுவான், நீ அவனை குறித்து ஆசைப்பட வேண்டாம், அவன் உனக்கா ஆசைப்படுவான். இவருடைய ஒரு பார்வை, ஒரு கடைக்கண் பார்வை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு எம்பெருமானே ஆசைப்படும்படிதானே உன்னுடைய குணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வடிவை உடைய நீ அப்படிப்பட்ட அழகம், இப்படிப்பட்ட அழகை உடைய நீ அதுக்கு மேல என்ன ஆசைப்படுற? நீ ஆசைப்படுவதற்கு ஈடா இருப்பது எது? இப்படிப்பட்ட அழகை உடைய நீ எதை ஆசைப்படுகிறாய்? அதனால அந்த விஷயத்தை சொல்லு. ஏன்னா பெருமானே உன்னை பார்த்து ஆசைப்படணும், சர்வேஸ்வரன் சாட்சா மன்மத மன்மசனே உன்னை பார்த்து ஆசைப்படணும். அப்ப நீ என்ன அன்ப விஷயத்தை நீ ஆசைப்பட்டு இருக்க? ஏன்னா அவரவர்களுக்கு ஏற்ற விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்க வேண்டாமா? அப்ப நீ ஆசைப்படுவதற்கு ஈடாய் இருப்பது எது? எந்த விஷயத்தை நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ ஆசைப்பட்ட விஷயம் எது? நீ போய் ஒரு விஷயத்த போய் ஆசைப்படலாமா? உன்கிட்டதானே எல்லாம் வந்தாகணும், எதனால உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு என்றெல்லாம் தோழிமார்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த நாயகியானவர் சொல்லுகிறாள், திருவேங்கடமுடையான் தான் நான் ஆசைப்பட்ட விஷயம். சர்வேஸ்வரனாக இருந்து வைத்து சர்வசுலபனாக நமக்காக திருமலையிலே வந்து இருக்கிறானே திருவேங்கடமுடையான், அவனை தான் நான் ஆசைப்பட்டு இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவன் கிடைக்காமையாலே, அவனுடைய சேவை கிடைக்காமையாலே அப்படின்னு சொல்லுகிறார் என்பதாக இந்த பாசுரம் ஆரம்பம். இப்பொழுது முதல்ல பிள்ளானுடைய சீசுக்தி, ஸ்ரீவைகுண்டநாதனான சர்வேஸ்வரனும் உன்னுடைய கடாட்ச லட்சியமாய் பெறுவதுதான் என்று ஆசைப்பட வேண்டும்படியான வடிவை உடைய நீ ஆசைப்படுவதற்கு ஈடாயிருப்பது ஓர் விஷயம் உண்டோ? நீ போய் அல்ப விஷயத்தில் ஆசைப்படலாமா? நாச்சியார் சாதிக்கிறார், மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஆசைப்படக்கூடிய நாயகி இல்லை இவர், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் எம்பெருமானைத்தான் ஆசைப்படணும். ஆனா எம்பெருமான் உங்களை ஆசைப்படும்படி நீங்கள் அத்தனை பெருமை விடையவர்கள். நீ போய் ஒரு மனுஷனை நினைச்சு கஷ்டப்படலாமாங்கிற அர்த்தத்துல கேக்குற, அப்பதான் நாயகி பதில் சொல்ல போறார் திருவேங்கடமுடையான் அப்படின்னு. நீ ஆசைப்பட்ட விஷயம் எது என்றும் உனக்கு செல்லுகிற அவசாதம் எது என்று இவருடைய தோழிமார் கேட்க, அதுக்கு இந்த பிராட்டியானவர் பதில் சொல்லுகிறார் என்பதாக ஆரம்பம். இப்பொழுது நாயிகா பாவத்திலே பாசுரங்கள் ஆரம்பம். நங்கள் வரிவளையாயங்காலோ நம்முடையதளரும் முன்பு நாணி உங்கத்தியான் ஒன்றுரைக்கும் ஆற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காணமாட்டேன் சங்கம் சரிந்தனசாய் இழந்தேன் தடமுலை பொன்னிறமாய்த் தளர்ந்தேன் வெங்கன் பறவையின் பாகனென்கோன் வேங்கடவானனை வேண்டிச் சென்றேன். நங்கள் வரிவளை ஆயங்காலோ என்பதாக அந்த தோழிமார்களை கூப்பிடுகிறார். ஆயங்காலோ என்றால் தோழிமார்களே என்பதாக அர்த்தம். என்னுடைய தோழிமார்களே, வரிவளை அழகாக வளையல்களை பூண்டு கொண்டிருக்கிற அணிந்து கொண்டிருக்கிற தோழிமார்களே, நான் என்னுடைய தாய் தந்தையர் முன்னாடி என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவதற்கு லஜ்ஜைப்பட்டு நிற்கிறேன். உங்களிடம் நேர வந்து சொல்லலாம், என்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம் என்றால் அதை சொல்லுவதற்கு முடியவில்லை. ஏன்னா அளவில்லாத கஷ்டம் இருக்கிறபடியினாலே அதை சொல்லுவதற்கு வாய் கூட வரவில்லை, அதற்கு ஒரு வார்த்தை இல்லை. என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவதற்கான வார்த்தை ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறேன், அந்த வார்த்தை கூட கிடைக்கல. ஏன்னா சாதாரண துக்கம் என்பதாக சொல்ல முடியாது. அப்படி வார்த்தை எதுவும் கிடைக்காமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்களே பாருங்கள், சங்கம் சரிந்தன, என்னுடைய கையில் இருக்கிற வளைகள் எல்லாம் சரிந்து போய்விட்டது, நான் என்னுடைய பிரகாசத்தை ஒளியெல்லாம் இழந்து விட்டேன், அழகெல்லாம் குறைந்து விட்டது, என்னுடைய தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன், சரீர லாவண்யங்கள் சரீர அழகுகள் எல்லாம் மாறிவிட்டன, சரீரத்தினுடைய நிறம் கூட மாறிவிட்டது, நான் தளர்ந்து நிற்கிறேன். இத்தனைக்கும் காரணம் என்ன என்றால் எம்பெருமானை நான் ஆசைப்பட்டேன், அதுவும் திருவேங்கடவானனை நான் ஆசைப்பட்டேன், அதுவும் கருட வாகனத்திலே ஏறி வரக்கூடிய திருவேங்கடவானை நான் ஆசைப்பட்டு கடைசியிலே எனக்கு சம்பவித்தது என்ன என்றால், சங்கம் சரிந்தன, சா இழந்தேன், தடவுளை பொன்னிறமாய் தளர்ந்தேன். இந்த என்னுடைய துக்கத்தை நான் எப்படி வாயாலே சொல்லுவேன்? என் சரீரத்தை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு தாத்பரியம். நங்கள் வரிவளை ஆயங்காலோ, என்னுடைய தோழிமார்களே, நங்கள் அப்படின்னா நமது அர்த்தம், அதாவது நங்களுடைய எங்களுடைய மலையாளத்துல எங்களுடைய நங்கள் தான் சொல்லுவா, ஞங்கள் அப்படின்வா மலையாளத்துல. அதாவது தன்னுடைய தோழிமார்கள் அப்படின்னு ஒரு தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழிமார்கள், தனக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய தோழிகள், தன்னுடைய தாயாரை காட்டிலும் தனக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய தோழிகள், அதனால அவர்களை அப்படி மெதுவாக கூப்பிடுகிறார். அதுல எங்கள் என்னுடைய சொல்லாம நங்கள்னு பகுவச்சனத்துல தன்னை சொல்லிக்கிறார். இதுக்கு வந்து சுவாத்மனி பகுவச்சனம் அப்படின்னு பெயர். தன்னை பற்றி சொல்லிக்கும் போது சில பேர் அப்படி பகுவச்சனத்துல தன்னை சொல்லிப்பா, நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்வா. தன்னை பத்தி சொல்றாங்க, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்றதுக்கு நாங்கள்லாம் அப்படி கிடையாது என்பதாக சொல்வார். அந்த மாதிரி ரீதியிலே வந்தது இது. எங்களுடையன்னா என்னுடையன்னு அர்த்தம், என்னுடைய தோழிமார்களே அப்படின்னு அர்த்தம். வரிவளை அப்படின்னா அழகான வலைகளை உடைய, அழகான வலைகளை கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். இது ஒரு உபாலம்பமான ஒரு வார்த்தை. அதாவது என் கையிலே வலை நிற்கவில்லை, சங்கம் சரிந்தன என்று சொல்லும்படியாக எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்திலே என்னுடைய மேனி இழைத்து போய் அதனால் கையில் உள்ள வலையெல்லாம் கழண்டு கீழே விழுந்து விட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக கை வலையை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். அதாவது பொதுவாக கையிலே வலை தரித்திருப்பது அப்படிங்கிறது ஒரு மங்களத்துக்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் அறிகுறி. கையிலே வலை இல்லை அப்படின்னா அப்போ மங்களம் சந்தோஷம் இல்லைங்கிற அர்த்தம். பொதுவாக இது ஒரு அடையாளமாக சொல்வதுண்டு. இப்ப எம்பெருமானை பிரிந்தபடினாலே உடல் இழைத்து விட்டதாம், அதனால வலை தானா கழிந்து வந்துருட்டோம் உடல் இழைத்தபடியினாலே. அப்ப வலையை இழந்தேன் அப்படின்னு பல இடத்துல சொல்றதுண்டு, ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்றதுண்டு. அப்படி நான் இருக்கும்போது என்னுடைய கஷ்டத்தின்படியான கஷ்டம் உங்களுக்கு இருக்க வேண்டாமோ? நான் வலை இழக்க நீங்கள் வரிவலை ஆயங்காலோ, நீங்கள் வரிவலை பூண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது நீங்கள் தோழிமார்கள் தானே, தோழிமார்களானால் சுகதுக்கங்கள் சமமாக இருக்க வேண்டாமா? அப்பதானே தோழிகளாக இருக்க முடியும். ஏக்கம் சுகம் துக்கம் சனவு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். சுக்ரீவனோட பெருமாள் சொல்லும் போது உன்னுடைய சுகம் என்னுடைய சுகம், உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம் விட்டார். அதான் நட்பு. தோழமைன்னு ஆயாச்சுன்னா அப்ப சுக துக்கத்தை பங்கு கொள்ளணும், அப்பதான் அவன் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இல்ல உனக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா உண்மையில அவன் நண்பன் கிடையாது. ஆனால் நீங்கள் தோழிகள்னா என்னுடைய துக்கம் உங்களுக்கும் இருக்குமே, அப்படி இருக்கும்போது நீங்கள் வரிவலையோடு இருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். நங்கள் வரிவலையாயங்காலும் நம்முடைய ஏதலரும் முன்பு நானே. சரி, உன்னுடைய துக்கம் என்னவோ அந்த துக்கத்தை உன்னுடைய தாய்மார்களிடம், உன்னுடைய அன்னையிடம் நீ சொல்லலாமே அப்படின்னு கேள்வி வரும். பொதுவாக பெண்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல அம்மா கிட்ட தானே சொல்லுவான், அம்மா மூலமாக அந்த குறையை தீர்த்து கொள்வார்கள். அதுதானே வழக்கம், அதுதானே நியாயம். அப்ப உன்னுடைய தாய்கிட்ட நீ சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, தாய்கிட்ட என்னுடைய இந்த துக்கத்தை சொல்வதற்கு எனக்கு லஜ்ஜையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். லஜ்ஜையாலே அம்மா கிட்ட சொல்ல முடியும். நம்முடைய ஏதலர் முன்பு நாடி, என்னுடைய ஏதலர்னா பொதுவாக சத்துருக்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல தாயை சத்துவாக சொன்னது எதுக்காகன்னு கேட்டா, இவளால் அந்த கஷ்டத்தை கூட சொல்ல முடியலங்கிறபடினால இவர்கள் தோழிகள், இவர்கள் கிட்ட துக்கத்தை பங்கு கொள்ள முடியும், ஆனா தாய்கிட்ட துக்கத்தை பங்கு கொள்ள முடியவில்லை. அதனாலே அது மாத்திரம் இல்லாமல் தாயார் வந்து இதெல்லாம் சொன்னா கேட்க போறதில்லை. வேங்கடவாரனை நான் வேண்டி சென்றேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை ஆசைப்பட்டேன்னு பேசாமல் சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணு பேசாம பைத்திய மாதிரி உளறாத அப்படின்னு சொல்லிடுவான். அதுதானே பொதுவாக நடக்கக்கூடியது. அதனால எம்பெருமானோடு தன்னை சேர்த்து வைக்காத தாய் அவளை தாயாகவே நினைக்கவில்லை. அதனால ஏதலர்னு பதத்தை போட்ட. நம்முடைய ஏதலரும் உன்புனானி, அவர்கள் முன்பு நாடி நான் லஜ்ஜைப்படுறேன், அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்வதற்கு லஜ்ஜைப்படுகிறேன். இங்க ஏதலர்னு சொல்லச்ச நம்முடைய ஏதலர் அப்படின்னு சொல்ற, அதான் என்னுடைய ஏதலர்னு சொல்லாமல் நம்முடைய ஏதலர் அப்படின்னு சொல்றார். இது முன்னாடி சொன்ன மாதிரி தன்னையா சொல்லிக்கச்ச பூஜையில, அதாவது தன்னையா சொல்லிக்கச்ச சுவாத்மரி பகோஜன்கிற ரீதியில நம்முடைய சொல்லான்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனா வியாக்கியானத்துல என்ன சாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான்னா, தோழிகளையும் கூட்டிக் கொண்டு நம்முடைய ஏதலன்னு சொல்லிக்கிறாள். அதான் என்னுடைய சத்ருனா உனக்கும் சத்ரு தானே, சத்ருனா இங்க எதிரிங்கிற அர்த்தம் இல்ல, வேண்டாதவனுங்கிற அர்த்தம். சில சமயம் அம்மா அப்பாவே வேண்டாதவள் ஆகிறாள் இல்லையா, அப்ப எனக்கு வேண்டாதவர்கள் அப்படின்னா உனக்கும் வேண்டாதவர்கள் தானே அப்படின்னு தோழிலை பார்த்து, நமக்கெல்லாம் வேண்டாதவர் ஊத்தி இருக்காளே என்னுடைய தாய், அவகிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு லஜ்ஜையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கு. என்னதான் பெண் ஆனாலும் சில விஷயங்கள் தான் சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. நான் வேங்கடவாரனை வேண்டி சென்றிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னா அது அம்மா கிட்ட அதை சொல்வதற்கு எனக்கு முடியவில்லை அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல தாயை ஏதல்லர் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன விஷயம். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா பரதாழ்வன் தன்னுடைய மாதாவான கைகேயியை அந்த மாதிரிதான் நினைக்கிறார் அப்படின்னு. நீ குலத்துக்கே சத்ரு என்பதாகலாம் சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்னதான் மாதாங்கிற சிரேஷ்டா அப்படின்னு இருந்தா கூட, மாத்ருதேவோபவ அப்படின்னு வேதம் சொன்னா கூட, எம்பெருமானோடு சேர்த்து வைக்கக்கூடிய மாதாவாக இருந்தால் அவர் நமக்கு உத்தேசியமானவர். எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதற்கு தடையாக ஒரு அம்மா இருந்தார்னா அப்போ அந்த அம்மாவை மாதாவாவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. ஜனனி ந சாஸ்யாது, அது அம்மாவே இல்லை அப்படிங்கிறது. அந்த ரீதியில தான் பரதாழ்வான் இருக்கு. அதனாலதான் அங்கேயும் கைகேயி பரதாழ்வான் சத்ருவா நினைக்கல, கைகேயி சத்ருவா நினைச்சா அவருக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும். என்னன்னா சத்ருக்குன்னு ஏதோ பண்ணணும் பாத்திரம். ஆனால் பரதாழ்வான் சொல்ற கைகேயை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார், எந்த உபத்திரமும் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் வேண்டாதவர், சத்ரு கிடையாது ஆனால் வேண்டாதவர் அவர் அப்படின்னு கரலியோ, எனக்கு வேண்டாதவர். ஏன்னா என்னுடைய உத்தேசியம் இதுவோ, எனக்கு சொரூபம் இதுவோ, அதை வருகிறார் இவர் அப்படிங்கிறபடியினாலே அந்த மாதிரியாகத்தான் இங்கே இவளும் நினைக்கிறேன். எம்பெருமானோட என்னை சேர்த்து வைக்கிறது இல்லையா என்னுடைய அம்மா, ஆனால் அவகிட்ட சொன்னா இதுக்கு தடையா இருப்பார், அதனால இது ஒரு விஷயம். ரெண்டாவது அவகிட்ட சொல்லுவதற்கே முடியவில்லை, ஏனென்றால் லஜ்ஜையாக இருக்கிறபடினாலே அப்படின்னு இவருடைய குணம் அது. சரி, அவகிட்ட சொல்ல வேண்டாம், எங்கள்கிட்ட சொல்லுங்கள், தோழிமார்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, அதை தான் உங்களிடம் சொல்லலாம் என்று பார்க்கிறேன், ஆனால் சொல்லுவதற்கு முடியலைன்னா, ஏன்னா நுங்கட்கு யானொன்றுரைக்கும் ஆற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காண மாட்டேன். உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்வதற்கான ஒரு மாற்றம், மாற்றம்னா வாய்ச்சொல், வாய்ச்சொல் ஏதாவது கிடைக்குமா பாக்குறேன், ஆனா எங்கும் காண மாட்டேன், என்ன வார்த்தையினாலே சொல்வது அப்படின்னு தெரியல. ஏன்னா அத்தனை துக்கம் இருக்கு அப்படின்னா, ரொம்ப பெரிய துக்கம் இருந்து வச்சுக்கோங்க, அந்த துக்கத்தை சொல்வதற்கே வாய் வார்த்தையே வராது. சின்னதா இருந்தா நம்ம ஏதாவது சொல்லலாம், காலில் அடிபட்டுருத்தோ அப்படின்னா காலில் அடிபட்டுருத்தோ, கையில அடிபட்டுருத்தோ அப்படின்னு சின்ன துக்கமா இருந்தா இந்த இடத்து ஒரே தலைவலியா இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு பெரிய துக்கம் வந்துட்டு அவ என்ன பண்ணும், ஐயோ நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன், என் வாயே வரலையே, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பெரிய துக்கம் திடீர்னு வந்துட்டுனா அது வாயார சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவதற்காக எப்படி சொல்வது என்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் அதற்கான வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா இதை சொல்வதற்கான வார்த்தை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு. அவசாதம் தான் நிரவதிகமாய் இருக்கையாலே அதற்கு வாச்சகமாய் இருப்பது ஒரு சப்தம் காணாமையாலும் என்ன சொல்லுவான், நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கா மாதிரியான கஷ்டம் அது, அந்த மாதிரி இல்லையே. இது நிரவதிகமான அவசாதம், அதாவது அவசாதம் துக்கம்ங்கிறது எல்லை இல்லாமல் இருக்கு. இப்ப எல்லை இல்லாமல் இருக்கச்ச ஒன்னும் வார்த்தையே வராது, அந்த நிலையில தான் நான் இருக்கேன். ஏதோ ஒன்று நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், சாதாரண கஷ்டமா தான் இருக்கும், உனக்கு என்ன கஷ்டம் சொல்ல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரியான கஷ்டம் இல்லை இது. அதனாலே எல்லை இல்லாத கஷ்டம் அப்படிங்கறதை காமிக்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு யான் ஒன்று உரைக்கு மாற்றம் நோக்குகின்றேன், உங்களுக்கு என்ன வாய்ச்சொல்லை சொல்லலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், எங்கும் காண மாட்டேன், ஆனா எங்கேயுமே எனக்கு அது கிடைக்கவில்லை, நான் எப்படி சொல்வேன் என்பதே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றேன். அதை இப்போ பிள்ளான் சாதிக்கும் போது அழகா சொல்ற, உகவாதார் முன்பு என்னுடைய அவசாதத்தை வெஞ்சி பிகையில் உள்ள லஜ்ஜையாலும், அதெல்லாம் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு லஜ்ஜை. அப்புறம் அவசாதம் தான் நிரவதிகமாய் இருக்கையாலே அதற்கு வாச்சகமாய் இருப்பது ஒரு சப்தம் காணாமையாலும் என்னுடைய அவசாதத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டுகிறேன், என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்கு சொல்ல முடியலையே, ஏன்னா அதுக்கான சப்தமே இல்லையே அப்படின்னு. இங்கேயும் தாயாரை சொல்லச்ச உகவாதார் முன்பு அப்படின்னு சொல்ல வேண்டாதவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, அம்மா கிட்ட பெண்ணுக்கு சில விஷயம் சொல்றதுக்கு லஜ்ஜையா இருக்கும் மாத்திரம் இல்ல, எனக்குவே இந்த வேண்டாதவர்கள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தினுடைய ருச்சி தெரிஞ்சவா கிட்டதான் இதெல்லாம் சொல்லணும். நமக்கே சொல்றமே பெரிய கஷ்டமா இருக்கும், நம்ம ஏதோ பெருமாளுக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனா அந்த கைங்கரியம் பண்ண முடியாமல் இருக்கும். ஐயோ என்னால இந்த கைங்கரியம் பண்ண முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம யாருக்கிட்ட சொல்லலாம்னா, கைங்கரிய ரசம் தெரிஞ்சவன் யாரோ அவங்கிட்டதான் போய் சொல்லணும். இன்னொருத்தன் போய் யாத்தியா போய் பெருமாளுக்கு கைங்கரியம் மனுஷன், கைங்கரியமே ஒண்ணுமே பண்ண முடியல, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, என்னமோ ஊருக்கே போக முடியல அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு சுவாரஸ்யம் இல்ல. அது மாதிரியாக நம்முடைய துக்கத்தை சொல்லும் போது, இந்த துக்கத்தை துக்கமாக யார் புரிந்து கொள்கிறார்களோ அவாகிட்டதான் சொல்லணும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய தாயிடம் இந்த விஷயத்தை சொல்லி நம்ம அவாகிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்றதுக்கு லஜ்ஜப்படணும். அவாகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றது, அதனால அதுக்கு ஒரு லஜ்ஜை அப்படின்னு ஒண்ணு வேணும். அதைத்தான் இங்க சொல்ற உபவாதார் முன்பு இதை சொல்லுவதற்கு லஜ்ஜை இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை, ஏன்னா அனவதிகமாக இருக்கிறபடியினாரு. அப்போ இப்படி அவசாதம் வருகைக்கு ஆசைப்பட்டது என் எண்ணில் தீக்ஷன் நிரீக்ஷன் நித்தக்த பிரதிபக்ஷனான பெரிய திருவடியை வாகனமாக உடைய திருவேங்கடமுடைய ஆணை ஆசைப்பட்டுங்கிற அடுத்து தோழிவாக கேட்கலாம், அவ்வளவு ஒரு அவசாதமா உனக்கு. சரி, அவசாதம் வரணும்னா ஏதோ ஆசைப்பட்டே இல்லையா, எதை ஆசைப்பட்டு இந்த துக்கம் உனக்கு வந்திருக்கு? ஆசை இருந்தா தானே துக்கம் வரும், ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கல அப்படின்னா தானே துக்கம்ங்கிறது வருது. அப்ப ஏதோ ஒரு பெரிய வஸ்துவை நீ ஆசைப்பட்டிருக்கிறாய், எந்த வஸ்துவை நீ ஆசைப்பட்டாய் அப்படின்னு தோழிமார்கள் கேட்கிறார்களா. அப்ப அவள் சொல்ற, வெங்கன் பறவையின் பாகன் எங்கோன் வேங்கடவானனை வேண்டி சென்றேன், வேங்கடவானனை நான் வேண்டி சென்றேன். அவன் வெங்கன் பறவையின் பாகன், கருட வாகனன், கருத்மானுடைய கண் இருக்கொல்லி அது வெங்கண்ணா, ரொம்ப கொதிக்க வெப்பத்தை தரக்கூடிய கண். கருத்மானுடைய வாகனத்துல பார்த்தாலே கூட தெரியும் நமக்கு, பொதுவாக அந்த மாதிரி பட்சிகளுக்கு கண்ணே ரொம்ப பெருசா இருக்கும், வேலை அங்கிருந்து பார்த்ததுன்னா நமக்கே பயங்கரமா இருக்கும், அத்தியுக்கரமாக இருக்கும். கருட வாகனத்திலையும் பார்த்தா தெரியும் இந்த கருத்வானுடைய கண்ணுங்கிறத அழகாக வைத்திருப்பார்கள், அதாவது ரொம்ப தீக்ஷமாக இருக்கும். கருத்வான் என்ன பண்றாரோ, அந்த கண் பார்வையாலே எதிரிகளை புசிக்கிடுவாங்க, அவர் பார்வையை பார்த்தாலே எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவர் அந்த பறவையின் பாகன், அந்த கருட வாகனத்தில் இருக்கக்கூடியவன் பாகன்னா அதை வழி நடத்தி அதன் மேலே பவனி வரக்கூடியவன், எங் கோன் என்னுடைய சுவாமி, அதாவது கருடாரோக கருட வாகனத்திலே எழுந்தருளி வந்து அந்த அழகாலே என்னை தோற்பித்து எனக்கு சுவாமியாக ஆன அந்த வேங்கடவானனை வேண்டி சென்றேன், அந்த வேங்கடவானனை நான் ஆசைப்பட்டேன், வேண்டி சென்றேன் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம், அவனைத்தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. தீக்க நிரீக்ஷண நிர்தக்த பிரதிபக்ஷனான எதிரிகளையெல்லாம் தன்னுடைய பார்வையினாலே புசுக்கக்கூடியவரான பெரிய திருவடியை வாகனமாக உடைய திருவேங்க நம்முடையானே ஆசைப்பட்டு அப்படின்னு அழகா சொல்றாருங்க. இந்த பாசுரம் ரொம்ப அழகாக திருவேங்க நம்முடையானுடைய பக்தர்கள் ரொம்ப அழகாக அனுபவிப்பார்கள், ஏன்னா கருட வாகனத்தில் இந்த பாசுரத்தை விசேஷமாக அனுபவிப்பார்கள். திருமலையிலே அந்த புரட்டாசி பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்திலே பெருமாள் எழும்போது அது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த பாசுரத்தை எல்லாரும் அனுசந்திக்கிற வழக்கம், வெங்கன் பறவையின் பாகன் எங்கோன் வெங்கடவானனை வேண்டி சென்றே, அந்த கருடவானத்தை செய்தவா கட்டாயம் திரையங்கன முடியான் எங்கோன் எனக்கு சுவாமி அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அங்க தெரியும், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அழகு இருக்கு இல்லையா, கருட வாகனம் சொன்னாலே அதுலயே பல ஊர்லயும் பல அழகு இருக்கு. அதுல திருவேங்கடமலையில என்ன விஷயம்னு கேட்டா, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கும். அந்த கருட வாகனத்திலே பார்த்தானா புது கொடைகள்லாம் இருக்கும், அப்படியே பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் மகரகண்டி முதலான ஆபரணங்கள் சாத்தியிருப்பார்கள், கிரீடங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஐஸ்வர்யமும் அந்த வைபவமும் கொட்டி கிடக்கும் இடமானபடியினாலே அப்படிப்பட்ட கருட வாகனத்திலே பெருமாள் ராத்திரியிலே எழுந்துள்ளும் போது அநேக லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் காத்து பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்போ என் கோன் என் சுவாமி இவன் தான் அப்படின்னு முடிவுக்கு நம்மளாலே வர முடியுமா, அந்த அழகை சேவித்து அதனால வெங்கன் பறவையின் பாகன் எங்கோன் வெங்கடவானனை வேண்டி சென்றேன், கருடாரோகண சஞ்சார சாதுரியாலே என்னை அடிமை கொண்டு எனக்கு சுவாமியான அப்படின்னு சாதிக்கிறார் சாக்ஷா சுவாமி. கருடவானத்திலேயே பெருமாள் ஒரு தடவை சேவிச்சாலே போருமா, அப்பவே நமக்கு சுவாமி ஆயிடுவானாம் பெருமாள், அதுவும் திருவேங்கடம் உடையான். அந்த எம்பெருமானை ஆசைப்பட்டேன், சரி ஆசைப்பட்டு என்ன ஆச்சு உனக்கு, என்னமோ கஷ்டம் கஷ்டங்கிறே, என்ன கஷ்டம் அப்படின்னா, அதான் என்னுடைய கஷ்டத்தை வாயாலே சொல்ல முடியாதே, வாயால சொல்லும் அளவுக்கு கஷ்டம் இல்லை, நீங்கள் என் சரீரத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவளுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சங்கம் சரிந்த நசாய் இழந்தேன், தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன். கையில இருக்கக்கூடிய வலைகள், சங்கம்னா வலைகள் எல்லாம் சரிந்து போய்விட்டன. சாய் இழந்தேன், சாய்னா தேஜஸ் அர்த்தம், அழகு. அதாவது சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகு, ஒரு லாவண்யம் என்பதாக சொல்வார்கள், அது இழந்தேன். கையில இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் போச்சு, சரீரம் இழைச்சு போச்சுன்னு மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அழகுன்னு ஒண்ணு இல்லையோ, அது எல்லாமே போயிடுது. தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன் அப்படின்னு ஸ்திரீத்வத்துக்கு இருக்கக்கூடிய சரீர அவயவங்கள் இருக்கொல்லியோ, அதுவும் கூட விவரணம் ஆகிவிட்டது, தன்னுடைய அழகை குறைத்து கொண்டு விட்டது, நிறமெல்லாம் மாறி கிடக்கிறது என்பதாக சொல்லுகிறார். சங்கம் சரிந்தன சாய் இழந்தேன், தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன். தடமுலை என்று சொல்லும்படியாக வேங்கடவானனுக்காகவே இருக்கக்கூடிய என்னுடைய அவயவங்கள் அவையும் தளர்ந்து விட்டன என்பதாக அர்த்தம். பக்தருடைய ஒரு ஸ்லோகத்தை அழகாக எடுத்திருக்கிறார்கள் இங்கே. லக்ஷ்மி கல்பலதோத்துங்க ஸ்தனஸ்தபக சஞ்சலா ஸ்ரீ ரங்கராஜ பிருங்கோமே ரமதாம் மானசாம் புஜே என்பதாக. அதாவது பெரிய விராட்டியார் லக்ஷ்மி விராட்டியார் இருக்கிறார் இல்லையோ, அவருடைய திருமார்பை பார்க்கும்பொழுது தடமுலை என்று சொல்லும்படியாக, மிக தடம்னா விஸ்தாரம் அர்த்தம், ரொம்ப ரொம்ப பரந்த, ரொம்ப ரொம்ப விஸ்தாரமான அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய பிராட்டியாருடைய திருமலை, அந்த திருமலை தடங்களிலே பெருமாள் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அவங்க கேட்டானா, ஒரு பெரிய பூவிலே தாமரை பூவிலே ஒரு சின்ன வண்டு இருக்க மாதிரி இருக்குமா, ஏன்னா அப்படிப்பட்ட விஸ்தாரமான திருமலை தடங்கள் அப்படின்னு சொல்றார். அங்க அந்த மாதிரியாக நான் வேங்கடவானனை நினைத்து அவனுக்காகவே என்னுடைய சரீரத்தை நான் வளர்த்து இருக்கும் பொழுது அந்த சரீரமும் இப்பொழுது இழைத்து விட்டது, அந்த சரீரமும் நிறம் மாறிவிட்டது என்பதாக இங்கே அர்த்தம். சங்கம் சரிந்த நிசாய் இழந்தேன், தடமுலை பொன் நிறமாய் தளர்ந்தேன். பொன் நிறம் அப்படின்னா பொல்லாத நிறம் அப்படின்னு அர்த்தம், ஸ்வர்ண நிறம் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அது பொல்லாத நிறம்னா இல்லாத நிறம் அர்த்தம், அதனுடைய இயல்பான நிறத்தை விட்டுவிட்டு பொல்லாத ஒரு நிறத்தை அது ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதாக. அதனால இது சரீரத்தை சொல்வது சரீரத்தின் மூலமாக ஆத்மாவுடைய துக்கத்தை காண்பிப்பதற்காக சொன்ன விஷயம். அதாவது சரீரங்கிறது ஆத்மாவுடைய ஒரு பிரதிநிதி மாதிரி, பிரதிநிதி இல்ல, ஆத்மாவுக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது ஆத்மாவுக்கு பகவான் கிட்ட ஈடுபாடு அப்படின்னு இருக்கும்பொழுது அதற்கு ஒரு உறுப்பாக இந்த சரீரம் அப்படிங்கிறது இருக்கு. நாச்சியார் சொல்லுகிறார்ல, பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் அப்படிங்கிற நாச்சியார் சொல்லுங்க, என்னுடைய பெண்மையை தலையுடைத்தாக ஆக்க வேண்டாமா நீ அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்கிறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டியே அப்படிங்கிறார். திருவேங்கடவனுக்கு என்னை விதிக்க வேண்டாமா, அவனுக்கே என்னை எழுதி தர வேண்டாமா அப்படின்னு. அதனால ஆத்மாவை முன்னிட்டு கொண்டு வரக்கூடிய பந்தத்திலே இந்த சரீரம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு உறுப்பாக ஆயிடும். நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய வச்சுன்னு இதை நம்ம பார்த்தா நமக்கு அது புரியாது. ஏன்னா லோகத்துல வந்து சரீரத்தை முன்னிட்டு வரக்கூடிய, சுலோகத்தில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் பொதுவாக ஆண் பெண் அப்படின்னு வச்சுன்னு சரீரத்தை முன்னிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பந்தமாக இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டானா, அப்படியே அதாவது பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டானா, சரீரத்துக்காக ஆத்மாவா ஆத்மாவுக்காக சரீரமா அப்படின்னு அடிக்கடி நீங்க சொல்ற வழக்கம். அப்போ ஆத்மாவுக்காக சரீரங்கிறது முக்கியம், ஆனா அந்த விஷயம் நமக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா, சரீரத்துக்காக ஆத்மா, அதாவது சரீரத்தினுடைய சௌக்கியத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பதற்காக தான் இந்த ஆத்மாங்கிறது இருக்கு. அப்படின்னா வயிறு பசிச்சுதுன்னா அந்த பசிக்கு ஆகாரம் போடுறதுக்காக தான் இந்த ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி நம்ம எதை விஷயத்தை ஆசைப்படுறோமோ, கண்ணாலேயோ காதாலேயோ கேட்டோ பார்த்தோ என்னென்ன ஆசைப்படுறோமோ, இல்ல வாயால சாட்டு அது என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்முடைய கடமை. அதுக்காக தான் நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறதுக்கு, நம்முடைய சக்திங்கிறது அதுக்காக தான் இருக்கு. அப்படிலாம் நினைச்சா ரொம்ப காலம் இப்படிதான் இருக்கும். இது வந்து நேச்சுரலாக என்ன ஆகும் கேட்டானா, சரீரத்துக்காக ஆத்மா அப்படின்னு முதல்ல நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆத்மாவுக்காக சரீரம் அப்படிங்கிறது பின்னாடிதான் புரியும். அப்ப கல்யாணம் ஆகும் போதெல்லாம் முதல்ல என்ன ஆகும் கேட்டானா, சரீரத்துக்கான ஆத்மா அப்படி, சரீரத்துக்காக ஆத்மா இருக்கு அப்படிங்கிற ரீதியினாலே நாம புரிந்து கொண்டு இருக்கும்போது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் சரீரத்துக்காக ஆத்மா இல்ல, ஆத்மாதான் பிரதானம், ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ இந்த ஆத்மாவுக்கு அனுகூலமா அந்த ஆத்மா இருக்கா அப்படின்னு பாக்கலாம். கனவாகட்டும் மறைவாகட்டும், முதல்ல சரீரத்துக்கு அனுகூலமாக அந்த சரீரம் இருக்கா அப்படின்னு பார்த்தவா, அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு அனுகூலமாக இந்த ஆத்மா இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு அனுகூலமா அந்த ஆத்மா இருந்தால் அப்போது அந்த குடும்பத்துல ரொம்ப க்ஷேமமாக சௌக்கியமாக பகவத் அனுகிரகத்தோடு கூட ஆனந்தமாக எல்லாம் இருக்கும். ஆத்மாவுக்கு அனுகுணமாக ஆத்மா இல்ல அப்படின்னு வரும்போது அதுல வந்து சில துக்கங்கள்லாம் தானா வர ஆரம்பிச்சிடும், சில கஷ்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னதான் இருந்தாலுமே முன்னாடி சௌக்கியமா இருந்தாலே பின்னாடி சில கஷ்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. இதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வார்கள்லாம் நமக்கு என்ன காமிக்கிறான்னா, முதல்லயே இந்த எம்பெருமான் பரமாத்மா அந்த ஆத்மாவுக்காக இந்த ஆத்மா இருக்கு அப்படின்னு ஆகும்போது அப்ப சரீரம்ங்கிறது அதுக்கான உபகரணமாக ஆயிடுது. ஒரு ஆத்மாவுக்காக ஒரு ஆத்மா இருக்கும்போது அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதற்காக ஒரு உபகாரமாக சரீரம் ஆயிடுது. அப்போ இந்த சரீரத்தை வைத்து எம்பெருமானுக்கு நாம் என்ன செய்வோம், இந்த சரீரத்தை வைத்து எந்த மாதிரி கைங்கரியம் செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் ஆயிடுது. அதனால என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டான்னா, இந்த ஆத்மாவுக்கு ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கல அப்படின்னா, பரமாத்மா கிடைக்கல அப்படின்னா, அப்போ இந்த சரீரம் இருந்தும் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற நிலை வந்துடுறது. அப்போ ஆத்மாவுக்காக இருக்கக்கூடிய சரீரம் தளர்ந்து போய் விடுகிறது அப்படிங்கறத சொல்ற. சங்கம் சரிந்தன சாய் இழந்தேன், தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன், வெங்கண் பரவி என் பாகனிங்கோன் வெங்கட வாணனை வேண்டி சென்றே அப்படின்னு. சங்கம் சரிந்தன, எம்பெருமான் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு நிலைமை எனக்கு வரும் பொழுது, சங்கம் சரிந்தன சாய் இழந்தேன்னு பார்த்தானா, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாபதேசம் அப்படிங்கிற ரீதியில, என்னுடைய ஞானங்கள்லாம் எத்தனை இருந்தும் எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ரீதியில ஆயிடுத்து, என்னுடைய இச்சையெல்லாம் எத்தனை இருந்தும் அது எங்கிட்ட இல்லை என்கிற ரீதியிலே ஆகிவிட்டது, என்னுடைய சுரூபம் சேஷத்துவ சுரூபம் அப்படிங்கிறது இருக்கொள்ளியோ அதுவே வந்து ஒண்ணும் இல்லாமல் தளர்ந்து போகின்ற நிலையிலே ஆகிவிட்டது அப்படிங்கிற ரீதியில ஆயிடும். சங்கம் அப்படின்னா இச்சைன்னு வச்சுக்கோங்க, கோசாய் அப்படின்னா ஞானம்னு வச்சுக்கோங்க, இப்படி ஏதாவது அர்த்தம் நம்ம சொல்ல முடியும் இதற்கு. அதனால ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் இச்சை பக்தி முதலானதெல்லாம் இருக்கொள்ளியோ, இது எல்லாமே ஞானம் இச்சை பக்தி இது எல்லாமே தளர்ந்து போகக்கூடிய நிலையிலே ஆகிவிட்டது, ஏனென்றால் எம்பெருமான் வராதபடியினாலே அப்படின்னு அர்த்தம். அது பிள்ளை சுருக்கமா சொல்லிட்டேன். திருவேங்கடமுடையானை ஆசைப்பட்டு சங்கம் சரிந்தன சாயிழந்தேன், தடமுறை பொன்னிலமாய் தளர்ந்தேன் என்று சொல்லுகிறா என்கிறாள் அப்படின்னு சொல்லிச்சேன். அடுத்த பாசுரம், வேண்டி சென்றொன்று பெறுகிற்பாரில் என்னுடைய தோழி அருணுங்கேலும் ஈண்டு இது உரைக்கும்படியே எந்தோ காண்கின்றேன் இடராட்டியேன் யான் காண்டகு தாமரை கண்ணன் கள்வன் விண்ணவர் கோண்ணங்கள் கோனை கண்டால் ஈண்டிய சங்கும் நிறைவும் கொள்வான் எத்தனை காலம் இழைக்கின்றேனே. இப்ப தோழிமார்கள் கேட்கிறார்கள், ஓஹோ நீ ஆசைப்பட்ட விஷயம் எதுன்னு முதல்ல கேட்டார்கள். வேங்கடவானனை வேண்டி சென்றே அப்படின்னு இவள் சொன்னாள். அப்ப திருவேங்கட முடியானதான் நீ ஆசைப்பட்டையா, அப்ப ரொம்ப நல்லதாயிட்டே அப்படின்னா, ஏன்னா நாங்க பயந்துட்டோம் நீ எப்படிப்பட்டவள், எம்பெருமானை சீதை கொண்டனாதிரே உன்னை ஆசைப்பட வேண்டும்படி இருக்கக்கூடிய நீ அல்ப விஷயத்தை போய் ஆசைப்பட்டாயோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டோம். இல்ல இல்ல திருவேங்கட முடியானதான் ஆசைப்பட்டையா, அப்ப சரி ரொம்ப சரி அப்படின்னு. ஆனாலும் நீ ஆசைப்பட்டால் கிடையாது உனக்கு இருக்குமோ, நீ ஆசைப்பட்டங்கிற வாஸ்தவம் தான் அது நியாயமான விஷயம், ஆனால் உனக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படி கூட ஒன்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாளா. அப்போ அதுக்கு பதில் சொல்ற, அந்த தோழியை பார்த்து வேண்டி சென்றண்டு பெறுகிற்பாரில் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயம் கிடைப்பவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களில் நான் தான் பெரியவள், ஏன்னா நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்கும். ஆனாலும் இப்பொழுது என்னுடைய நிலை தோழிமார்களே, என்னுடைய நிலை எப்படி ஆயிடுட்டு தெரியுமா, என்னுடைய கஷ்டத்தை அந்த ஆசைப்பட்டு நான் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லும்படியான நிலையில கூட நான் இல்லை, அந்த அளவு மோசமாக ஆகிவிட்டது. கிடைக்கவில்லைன்னு கஷ்டம் மாத்திரம் இல்ல, அந்த கிடைக்கவில்லைங்கிற கஷ்டத்தை வாயால சொல்லுவதற்கு கூட முடியவில்லை அப்படிங்கிற அளவு என்னுடைய துக்கம்ங்கிறது அத்தனை தீர்க்கமாக ஆகிவிட்டது. நான் இடராட்டியேன் துக்கப்படுபவள் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இப்ப ஒரே வரையில சொல்ல முடியும் என்னை பத்தி, அந்த நிலை எனக்கு ஆகிவிட்டது. சரி, அவனை ஆசைப்பட்டு அவன் கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே அப்படின்னு தோழிமார்கள் சொன்னாளா, அப்படி விட முடியாது. காந்தகு தாமரை கண்ணன் கள்வன், எம்பெருமான் எப்படிப்பட்ட அழகானவன், அவனைத்தான் பார்க்க வேண்டும். அவன் தாமரை கண்ணன், அவன் கள்வன், என் மனதை அபகரித்தவன், அவன் விண்ணவர்கோன், அப்படி சேவை கொண்ட நாயகன், அவன் நங்கள் கோன், எங்களுக்கு நாயகனாக திருவேங்கடமலையிலே வந்து இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அவனையும் நான் மறக்க முடியாது, அப்படிப்பட்ட அவனை நான் ஆசைப்படாமல் இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட அவனை ஆசைப்பட்டு பெறாமல் என்னுடைய சங்கம், என்னுடைய நிறைவுன கல்யாண குணங்கள் இது எல்லாம் இழந்து நிற்கிறேன். இழந்து போன அந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது எனக்கு கிடைக்குமோ, அவை எனக்கு கிடைக்கும் வரை நான் இப்படியே வருத்தத்தோடு எத்தனை காலம் இழைக்கின்றேனே, எத்தனை காலம் நான் வருந்தி கொண்டே இருப்பேனோ தெரியவில்லையே என்பதாக தோழிமார்களை சொல்லுகிறார். இப்போ பிள்ளானுடைய அவதாரிகை, நீ ஆசைப்பட்ட விஷயம் திருவேங்கடமுடையானாகில் அது யுக்தம். தோழிமார்கள் சொல்றான், திருவேங்கடமுடையான் ஆசைப்பட்டியா நல்லது, உனக்கும் கூட ஸ்பர்ஹனீயமானவன் ஆகிலும் நீ ஆசைப்பட்டால் கிடையாததுண்டோ, நீ ஆசைப்பட்டால் கிடைக்கும். அதாவது அவ தோழிமார்கள் கேட்க பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு விஷயம் அப்படி வருது, நீ ஆசைப்பட்டா கிடைக்காம இருக்கும். வாஸ்தவம் தான், ஆசைப்பட்டா கிடைக்காது அப்படிங்கறது வாஸ்தவம் தான். ஆனால் இப்ப கிடைக்காது நான் படுற கஷ்டம் இருக்குள்ள, இது ரொம்ப அதிகமாயிடுதுங்கிற. வேண்டிக்கொள் வேண்டி சென்றொன்று பெறுகிற்பாரில், வேண்டி சென்றுனா ஆசைப்பட்டுன்னு அர்த்தம், ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை பெறுபவர்களிலே அந்த பெறுகிற்பாரில் அப்படின்னு சொல்லியோ, அதற்கு மேல தலையான அப்படின்னு ஒரு பதம் சேர்த்துக்கணும். இதுக்கு அத்தியாகாரம் பெயர். ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை பெறுபவர்களே தலையானவள் நான், அந்த தலையான என்னுடைய என்னுடைய தோழியர், இப்படி தலையாக இருக்கக்கூடிய என்னுடைய தோழிமார்களே அப்படின்னு கூப்பிடுகிறார். தோழிமார்களை பத்தி சொல்லும்போது அப்படி கூப்பிடப்படினால தோழிமார்கள் அப்படி கேட்கலாம், உனக்கு போய் கிடைக்காது உண்டா அப்படின்னா, வாஸ்தவம் தான் எனக்கு கிடைக்காது கிடையாது, ஆனா அப்படிப்பட்ட என்னுடைய தோழிமார்களே இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் என்பதாக ஆரம்பிக்கிறார். அதனால வேண்டி சென்றுகிறது சென்று வேண்டின்னு அர்த்தம், சென்று வேண்டி ஒன்று பெறுகிற்பாரில் அத பிள்ளான் சாதிக்கும் போது ஆசைப்பட்ட பொருள் ஆசைப்பட்ட பொருள் பெறுவார் எல்லாரிலும் தலையா இருக்க செய்தேயும், எல்லாரை காட்டும் நான் தான் தலையானவள், ஆசைப்பட்டா எதுவும் கிடைக்காதுங்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா, அப்படி லோகத்தை எல்லாம் வசீகரிக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட என்னுடைய தோழிமார்களே. பெருகிற்பாரில்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்ற, பெருகிற்பார் இல் அப்படின்னு, நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை பெறுபவர் அப்படிங்கிறது இவளை காட்டில வேற யாருமே கிடையாதான், ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு பெறுவோம்னா இவள் தான், வேற யாருமே கிடையாது. மற்றவர் யாரும் இந்த பெருகிற்பார் மற்றவர்னு வச்சுக்கணுங்க, பெருகிற்பார் மற்றவர் யாரும் இல்லாதபடி தானே எல்லாவற்றையும் பெறக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம். அப்படிப்பட்ட என்னுடைய தோழிமார் நுங்கட்டேலும் ஈண்டிது உரைக்கும்படியே, அந்தோ காங்க உங்களுக்காவது இந்த விஷயத்தை இப்போது சொல்லலாம் பார்த்தால், அந்தோ காண்கின்றனே இதை எப்படி உரைப்பது, உரைக்கும் படி என்ன, எந்த பிரகாரத்திலே உங்களுக்கு சொல்லுவது, அது எனக்கு தெரியவில்லையே அப்படிங்கிறார். ஆசைப்பட்டு பெறாதே நான் படுகிற வியசனம் வாச்சாம் அகோச்சரமாகையாலே வியசனப்படும் அத்தனை, அல்லது உங்களுக்கு சொல்லுகைக்கு ஒரு சொல்லு சொல்ல காண்கின்றனே, நான் துக்கப்பட்டிருக்கேன் இடராட்டியேன், வெறும் துக்கப்படதான் முடியுமே தவிர என்னுடைய துக்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏனால் அது வாச்சாமகோச்சரம் அப்படின்னு வாக்குக்கு மேல இருக்க அப்படின்னாலே எம்பெருமானுடைய சௌந்தரியம் போல ஆயிடுக்கு. பெருமானுடைய சௌந்தரியம்னா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல சேவை, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தானே சொல்லலாம், அதுக்கு மேல நாம என்ன சொல்லுவோம், சொல்ல முடியும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவை அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்றதும் முடியும். அது எந்த விதத்திலே அற்புதம் என்னங்கிறது நம்மளுடைய வாக்காலே நாம் சொல்ல முடியாது இல்லையா. அபிலாபக்ரம தூரம் ஆபிரூபியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். நம்மளுடைய வார்த்தைக்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபிரூபியம், ஒரு அழகு அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக என்னுடைய துக்கத்தையும் வார்த்தையாலே சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கான வார்த்தைகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி நான் இருக்கு நுங்கட்கேலும் உங்களுக்காவது சொல்லலாமே அப்படின்னா, அதாவது அம்மா கிட்டதான் சொல்ல முடியாது ஆனால் உங்ககிட்ட சொல்லலாமே, ஏன்னா நீங்கள் அம்மாவை விட தாயாரை விட அந்தரங்கைகள் ஆனபடியினாலே நுங்கட்கேலும் தாய்மார்க்கு சொல்ல முடியாவிட்டாலும் உங்களுக்காவது சொல்லலாமே என்று பார்த்தால் அதுவும் சொல்ல முடியாத விட துக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு. இங்க ஒவ்வொரு பதமும் அழகான பதம், நுங்கட்கேலும் அப்படிங்க உங்களுக்கு கூட சொல்ல முடியாது இருக்கே அப்படின்னு முதல் விஷயம், ஈண்டு ஈண்டுன்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னாடி எத்தனையோ கஷ்டம் உங்களுடைய கஷ்டத்தை எங்களிடம் சொல்லியிருக்கிறீர்கள், என்னுடைய கஷ்டத்தை உங்களிடம் சொல்லியிருக்க, இதெல்லாம் இருக்கு, ஆனா இப்ப ஸ்திதிங்கிறது வேற. இப்ப எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய விசனம் இருக்கோ இதை சொல்லும்படியான நிலையிலே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இது இதுனா இந்த துக்கம் அர்த்தம், லோகத்துல எந்த துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை வாயால சொல்லிடலாம், ஆனால் நான் மனசிலே ஆசைப்பட்ட நாயகனை அதுவும் திருவேங்கடமுடையானை நான் பார்க்க முடியாமல் படுகிற அவஸ்தை இருக்கே இதை சொல்ல முடியாது. அதான் எல்லாத்தையும் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். அன்னைமார்களை போல் அன்றிக்கே அந்தரங்கைகளாக உங்களுக்கு சொல்லுகிறது என்று பார்த்தாலும் ஈண்டு இப்பொழுது முன்பெல்லாம் சொன்னேனாகிலும் இப்பொழுது சொல்ல முடியவில்லை. இது மற்ற வியசனங்களை சொன்னேன், இந்த வியசனத்தை சொல்ல முடியாது அப்படின்னு எல்லா துக்கத்தையும் சொல்லிடலாம், எந்த கஷ்டமானாலும் சொல்லிடலாம். நிறைய லட்சக்கணக்கில் நஷ்டம் வந்தா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆனா இந்த துக்கத்தை நான் உங்களிடம் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். அந்த ஈண்டு இது உரைக்கும்படியை அந்தோ காண்கின்றேன். அந்தோ அந்தோன்னு தன்னையே சொல்லிக்கிறார், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லி ஆற வேண்டும்படி இருக்க செய்தேன், சொல்லும்படியை காணேன். ஒரு துக்கம்னு தான் நூத்தட்ட சொல்லினாதானே துக்கம் குறையும், அதுவும் தனக்கு வேண்டியவர்களிடம் வேண்டிய தோழிகளிடம் அந்த துக்கத்தை சொல்லி அந்த துக்கத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டும். சுகர்ஜன சம்விபக்தம் கழு துக்கம் சஹிய வேதனம் போதி என்பதாக சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்துல. துக்கத்தை சகிக்கணும்னா அதுக்கு நல்ல வழி என்னன்னு கேட்டா இன்னொருத்தர்கிட்ட அதை நாம இறக்க வேணும், கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு இருக்கு. அப்ப உங்ககிட்ட சொல்லிதானே என் துக்கத்தை நான் ஆற்றிக்கொள்ள வேணும், ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவு துக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணு, வாய் கொண்டு சொல்லக்கூட முடியாத ஒரு துக்கம் வந்துருத்தனா, ஆனா எப்படி ஆற்றிக்கொள்வேன். அதனால அந்தோ அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவதற்கான வழி கூட தெரியலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்தோ இடராட்டிய என்யான் அந்த அளவு துக்கத்தை உடைய நான் துக்கத்தை உடையவள் அப்படிங்கிற மட்டும்தான் நிக்கும் போல இருக்கு, வேற எதுவுமே நிக்காத போல இருக்கு. சரி அப்படியானால் அடுத்து சொல்லுகிறார், அவனை ஆசைப்பட்டால் உத்தரக்ஷணம் பெறாதொழியில் தளர்ந்து கொண்டு நிற்கும் இத்தனையோ எண்ணில் சரி ஆசைப்பட்டா கிடைக்கவில்லை, அதுக்காக இவ்வளவு துக்கப்பட்டு இருப்பாள். ஆசைப்பட்ட வசதி கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் கேட்டா, சுலமான வழி எல்லாரும் என்ன சொல்றோம்னா மறந்துட வேண்டியது, மறந்து விட வேண்டியது, அதுல ஆசைப்படாமல் இருக்க வேண்டியது, அப்படிதான் சாமானிய விஷயத்துல சொல்றார்கள். இப்ப அந்த மாதிரி திருவேங்கடவானுடைய சேவை கிடைக்கலன்னா அப்ப விட்டுட வேண்டியது தானே அப்படின்னா, அது விட முடியாது அப்படிங்கறதுக்காக சொல்றார். திருவேங்கடமுடியானை பற்றி சொல்லும் போது அழகான சில வார்த்தைகள், ஒன்னு காண்தகு, இரண்டாவது தாமரை கண்ணன், மூன்றாவது கல்வன், நாலாவது விண்ணவர் கோன், ஐந்தாவது நங்கள் கோன்னு இத்தனை சொல்ற. காந்தகு அதாவது பார்ப்பதற்கு ஏற்றவன், அவனை தான் காந்தகு தோழன்னல் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, இது சின்ன சொல்லுகிற போல இருக்கு. அவனே காணத்தகுந்தவன் அப்படின்னா ஏன்னு கேட்டா, சதா அனுபூயமானாலும் அபூர்வ தரிசனீயமாய், எத்தனை தடவை சேவித்தாலும் திருப்பி திருப்பி சேவிச்சா ஒரு ஆச்சரியமான சேவை திருவேங்கட முடியாது கிட்டதானே கிடைக்கும், வேற எங்க கிடைக்கும். இது எத்தனை தடவை சேவிச்சாலும் சரி, மறுபடியும் திருமலை போய் சேவிக்கும் போது அந்த பெருமானை சேவிச்சா வரக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அங்கதானே இருக்கு. அதனால சதா அனுபவிமானாலும் எத்தனை தடவை அனுபவிச்சாலும் திருப்பி திருப்பி அனுபவிக்கும்படியான அழகை உடையவன் இது. கான் தகு பார்க்க தகுந்தவன் ஒன்றான், பார்த்தா அழுக்க கூடாது. இரண்டாவது தாமரை கண்ணன், புண்டரீக தலாமல யதமான திருக்கண்களையும் உடையான ஆய், தாமரை பூ போலே ஆச்சரியமான விரிந்த கண்கள், தாமரைப்பூ போலே குளிர்ந்த கண்கள், தாமரைப்பூ போலே சிவந்த கண்கள், தாமரைப்பூ போலே அழகான கண்கள், தாமரைப்பூ போலே மலர்ந்த கண்கள் எல்லாம் உடையவன். கல்வன் என்னை அபகரித்துக் கொண்டவன் அர்த்தம். தத் சௌந்தரிய பரிமுஷித சகல ஜன மயோ மனோநயன ஹரியாய், என்னை மட்டும் இல்ல சகல ஜனங்களையும் போட்டிருக்க, அந்த திருவேங்கட விளையாடத்துக்கு தான் பொருந்தும் இது. தன்னுடைய திரு அழகை காண்பித்து எல்லா ஜனங்களுடைய மனசையும் அபகரித்துக் கொண்ட மாபெரும் கல்வன். விண்ணவர் கோன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய், இந்த விண்ணவர் கோன்கிட்ட எதுக்கு சொல்றான்னா, விண்ணவர் கோன் நங்கள் கோனை கண்டால், அந்த விண்ணவர் கோணன் எம்பெருமானை கிடைக்கவில்லைன்னா விடணும்னா என்னன்னு சொல்லி விடுறது, எம்பிரானை இவன் சொல்லி மறப்பணும் அப்படின்னு ஆளுவர் சொல்றாரு இல்லையா. நம்ம வர்ற மாதிரியாக எம்பெருமானை விடணும்னா அவன் காண்தகு, அவன் போய் எப்படி விட முடியும், பார்க்கணும்னா பார்க்க தகுந்தவன் அவன் தான், தாமரை கண்ணன் அவன், மனசை நிறை கொண்டவன் அவன், அவன் சர்வேஸ்வரனாக விண்ணவர்கோனாக இருந்து வைத்து நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். அப்ப அவனை அயர் ஒரு அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து என்னை அடிமை கொண்ட பரமசீலனாய் இருந்த அவனை ஆசைப்பட்டு பெறாதே, அப்படிப்பட்ட சௌசீல்யம் பரமசீலன் ஆனவன். ஏதோ அவங்க அயர் ஒரு அமரர்கள் அதிபதியாக இருந்தா பரவாயில்ல, அப்படிப்பட்டவன் நமக்காக திருவேங்கடமலையிலே வந்து நின்று உங்களுக்கு சுவாமியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடியவன், என் மனசை கொள்ளை கொண்டவனாக ஒருவன் இருக்கும்போது அவனை நான் எப்படி விட முடியும் என்பதாக இருக்கு. காந்தகு தாமரை கண்ணன் கல்வன், இன்னவருக்கும் நங்கள் கோனை கண்டான், அப்படிப்பட்ட நங்கள் கொண்ட எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். ஆயர்வர் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து என்னை அடிமை கொண்ட பரமசீலன், அப்போ அவனை கண்டால் அவன் எனக்கு சேவையை கொடுத்து நான் அவனை பார்த்தால் உடனே இந்திய சங்கும் நிறைவும் கொள்வான், உடனே என்ன ஆகும்னா என்னுடைய சங்கும் என்னுடைய நிறைவும் திரும்பி வந்துடும் எனக்கு, ஏண்டியனா குவிந்திருக்கிறேன்னு அர்த்தம். அதான் என்னை விட்டு பிரிஞ்சு எல்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கான். அதெல்லாம் திருவேங்கடமுடையானை நான் சேவித்தால் அவனுடைய கடாட்சம் எனக்கு கிடைக்குமானால் உடனே என்னுடைய சங்கும் என்னுடைய வந்து என்னுடைய வளையும் என் கைக்கு வந்துவிடும். நிறைவு அப்படின்னா ஒரு பூர்ணத்துவம் அர்த்தம், கல்யாண குணங்கள் ஆத்ம குணங்கள் அர்த்தம். என்னுடைய வளையாதி பூஷணங்களையும் ஆத்ம குணங்களையும் இழந்து அவை கொள்கைக்கு நான் வருந்துகிறது ஊகம். அதாவது என்ன அர்த்தம்னா ஈண்டிய சங்கம் நிறைவும் கொள்வான்னா ஏற்றுக்கொள்வதற்குன்னு அர்த்தம். அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை காலம் இழைக்கின்ற, ஏற்றுக்கொள்வதற்காக நான் எத்தனை காலம் இழைத்து கஷ்டப்பட்டு கிடைக்கிறேன் என்பதாக அர்த்தம். அவனை ஆசைப்பட்டு பெறாதே, அவனை ஆசைப்பட்டு அவன் எனக்கு கிடைக்கவில்லையே, அவனை கிடைத்து அவனை ஆசைப்பட்டு அவனை பெற்று அதன் மூலம் என்னுடைய சங்கையும் என்னுடைய நிறைவையும் சங்கமான வலையையும் நிறைவையும் நான் பெற்றுக்கொண்டு இருக்க வேணும். அப்படி பெறுவதற்காக நான் எத்தனை காலம் இழைக்கின்றேனே என்ன அர்த்தம். கொள்வான் அப்படின்னா கொள்கைக்குன்னு அர்த்தம், ஏற்றுக் கொள்கைக்கு என்பதாக அர்த்தம். போவான் போகின்றாரேன்னு வந்தது இல்லையா, அந்த மாதிரி ரீதியிலும் வந்திருந்தது. இப்ப எத்தனை காலம் இழைக்கின்றேனே, எத்தனை காலம் வருந்துகின்றேனே, இதற்கு ஒரு விரதி காணேன்னு சாக்கிரசம், இதுக்கு ஒரு முடிவே இல்லை போல இருக்கேன், இப்படியே நான் தோழி எத்தனை காலம் நான் கஷ்டப்பட்டு கொண்டே கிடப்பேன். இண்டியனா சேர்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம், எல்லாம் எம்பெருமானம் சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரோ, என்னை விட்டு பிரிந்த என்னுடைய சங்கங்களும் சங்கம்னா வலைகளும் நிறைவும் இன்னும் என்னுடைய சாயி தந்தேன்னு போன பாத்துல சொன்னா இல்லையா, என்னுடைய தேஜஸ் அது எல்லாமே எம்பெருமானிடம் போயிருக்கான். அதாவது என்ன சொல்வார்கள்னா, பெருமாள் தான் இதெல்லாம் அபகரிச்சு விட்டான். என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, பெருமாளை நினைத்து நினைத்து அவனை விட்டு பிரிந்தபடினாலே எல்லாம் போயிடுத்து, அப்ப அவன் அபகரிச்சுட்டான், அவன் தானே காரணம், அதனால அவன் அபகரித்து விட்டான் என்பதாக சொல்ற வழக்கம். நாச்சியார் பல இடங்கள்லயே சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுத்த நாச்சியார் கூட இப்ப எல்லாம் அவன்கிட்ட போயிருக்கான், அப்ப அவனை பார்த்தா மொத்தம் இவகிட்ட திரும்பி வந்துடும் என்பதாக அர்த்தம். இங்க என் பக்கலில் நின்றும் அவன் பக்கல் குவிந்தேன்னு அர்த்தம் சாதிக்கிறான். அதாவது என்ன கேட்டா, என்னுடைய சங்கமும் என்னுடைய நிறமும் எல்லாம் எம்பெருமானே கத்தின்னு போய் கிடைக்கிறது, அங்க போய் கடந்துருக்கு. அது கூட ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னை விட்டா கத்தி எம்பெருமான் தான், அதுக்கு கூட விஷயம், என்னுடைய கை வளைக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னை விட்டா பெருமான் தான் கத்தின்னு அங்க போயிருக்கு, என்னுடைய நிறத்துக்கு என்னுடைய குணத்துக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னை விட்டால் திருவேங்கடவன் தான் கத்தின்னு அங்க போய் குவிந்திருக்கு. எல்லாம் என்ன மாதிரியே அதுவும் இருக்கு. அதனாலே அந்த திருவேங்கடமுடையானை பார்த்தால் நான் அதெல்லாம் பெற்றுக்கொள்வேன், அப்படி பெற்றுக் கொள்வதற்காக பார்த்து அவனை பெற்றுக்கொள்ள, நங்கள் கோனை கண்டாலும் நங்கள் கோனை கண்டுன்னு அர்த்தம், நங்கள் கோனை கண்டு ஈண்டிய சங்கம் நிறைவும் கொள்வான் பெற்றுக்கொள்வான், பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை காலம் இறைக்கின்றேனே, அப்படி பெற்றுக்கொள்வதற்காக நான் வருந்துகிறது எத்தனை காலம் உண்டு. என்னை அடிமை கொண்ட பரமசீலனாய் இருந்த அவனை ஆசைப்பட்டு பெறாதே, என்னுடைய வரையாதி பூஷணங்களையும் ஆத்ம குணங்களையும் இழந்து அவை கொள்ளுகைக்கு நான் வருந்துகிறது எத்தனை காலம் உண்டு என்கிறாள். அதனாலே தோழிமார்களே, நான் திருவேங்கடமுடையானை ஆசைப்பட்டு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நான், ஆத்ம குணங்களை இழந்து இருக்கக்கூடிய நான், அதை பெறுவதற்காக எத்தனை காலம் வருந்திக் கொண்டு கிடப்பேன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். தோழிமார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியால், அவனை மறந்துவிட்டு இருக்க முடியாதா, அவனை விட்டுவிட முடியாதா அப்படின்னா, காந்தகு தோழன்ங்கிற மாதிரி காந்தகு தாமரைக்கண்ணன் கல்வன் விண்ணவர்கோன் நங்கள் கோன், அவனை விட்டு நான் எப்படி இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். இப்படியாக இந்த திருவாய்மொழியில எம்பெருமானை ஆசைப்பட்டால் அவனை அடையலாம், இப்போ அவனை அடையலாங்கிறதுக்கு தானே இப்படி ஆசைப்பட்டிருக்கான். இதுல நிசங்க சுலபாக அப்படின்னு ஒன்று சொல்றேன், சங்கத்தை விட்டு இருப்பவர்களுக்கு மற்ற விஷயத்திலே பற்றை விட்டு எம்பெருமானிடம் யார் பற்று வைக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சுலபனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இந்த திருவாய்மொழியில் இருக்க. ஏன்னா கடைசி பாசுரத்துல பாதமடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்று விட்டுன்னு வரப்பொருள், அதனால மற்ற பாசங்களை விட்டு விட்டு எம்பெருமானிடம் பாசம் வைப்பவருக்கு எம்பெருமான் சேவை கொடுப்பான் அப்படிங்கிறது இங்க விஷயம். இப்போ இங்க தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கும்போது, சுபநயனதையா நீலமேகா கிருதித்வாத் ஆச்சரியோச்சேஷ்டிதத்வாத் துரவதரதையா யோகபிர் நிர்ஜரைஷ்ச ஸ்வேஷு வ்யாமுக்த பாவாத் பிரதிஹதி விரஹாத் துர்ஜரா த்ருஷ்ய பாவாத் நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபதம இதி ப்ராஹ நாதஸ்ய தாரிஹி. எம்பெருமான் நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபதமஹ, நிஸ்ஸங்கம்னா சங்கம் இல்லாதவர்கள், பற்று விட்டவர்கள், பற்று விட்ட ஜனங்களுக்கு எம்பெருமான் சுலபன். அவனை சுலபமாக பற்றி கொள்ளலாம், அவன் சேவை கொடுப்பான். மற்ற விஷயத்திலே ஆசைப்பட்டு அப்படி அப்படின்னு இருந்தான்னா சரி கொஞ்சம் அங்கேயே இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவான். எல்லா ஆசையும் விட்டுவிட்டு எம்பெருமானை பற்றி நின்றால் எம்பெருமான் சர்வ சுலபனாக அவர்களுக்கு சேவை கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறாராம் ஆழ்வார். இதுல முதல் பாசுரத்திலே தார்க்கியோத்யத்வாகனத்வாத்யா கருத்மானாலே எழுந்தள்ள பண்ணப்படக்கூடிய ஒரு உயர்ந்த வாகனத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கருத்மான் என்கிற உயர்ந்த வாகனத்தை உடையவன் என்பதாக இங்கே அர்த்தம். இப்போ ஆகாசத்திலே பறக்கக்கூடிய உத்தமமான ஒரு வாகனம் கருட வாகனம்ங்கிறது வாகனங்களிலே ரொம்ப சிரேஷ்டமானது. எப்படியான பெருமான் சிரேஷ்டமானதோ அது மாதிரி வாகனங்களிலே கருட வாகனம் சிரேஷ்டமானது அப்படிங்கிறது எல்லாத்துமே தெரிஞ்ச விஷயம். இப்போ வெங்கன் பறவையின் பாகன் எங்கோன் வெங்கடவானனை வேண்டி சென்றே அப்படின்னு முதல் பாசனத்திலே சொன்ன மாதிரியாக கருட வாகனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆசிரித விரோதிகளை போக்கி ஆசிரியர்களுக்காக பற்றென்று வரக்கூடிய எம்பெருமான் சர்வ சுலபனானவன் அப்படின்னு சொன்ன. இரண்டாவது ஸ்லோகத்திலே சுப நயனதையா ஆச்சரியமான திருக்கண்களை உடையவன் காண்டகு தாமரை கண்ணன் அப்படின்னு, காண்டகு தாமரை கண்ணன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். அத இல்ல சேர்த்து வச்சு காந்தகு தாமரை கண்ணன், காந்தகு தோழன்னு சொன்ன மாதிரி காந்தகு தாமரை கண்ணன் அவனுடைய கண்ணை பார்த்து நாம சேவிச்சுட்டே இருக்கணும். சர்வதா அனுபூயமானாலும் அபூர்வ தரிசனீயமாய் புண்டரீக தலாமலாயதமான திருக்கண்களை உடையனாய் அப்படின்னு சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்றேன். சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்றது யுக்தமா இருக்கும். அப்ப பார்க்க பார்க்க நாம ஆசைப்படக்கூடிய ஒரு திருக்கண்களை உடையவன் அப்படிங்கிறது தான் இப்ப சுபநயனத்தையா அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை மறக்க முடியாது அப்படின்னு சொல்ற. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த திருக்கண்களை அவன் வைத்துக் கொண்டிருப்பதே எல்லாருக்கும் சுலபனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலே அப்படி நிஸ்ஸங்க சுலபனாக எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கறது இங்கே சொல்ல. நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபதமஹா இதி பிராக நாதசடாரிஹி, நம்முடைய குலநாதரார கூட்டஸ்தரான சடாரி நம்மாழ்வார் அந்த விஷயத்தை இங்கே திருவாய்மொழி அருளி செய்கிறார் என்பதாக தாற்பயம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.